से वहां कृति प्रियंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दया निधिम् देह भ्रताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये காவலனுங்கள் கிடாம்பி குலபதி எப்புளார்கம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தம்மருளால் அவலரும் தென்வட மொழி நட்பொருள் பெற்ற நம்பி காவலோல் குலத்தரசே எம்மை காத்தருளே. இதற்கு முன் உபன்யாசத்திலே பௌத்த மத நிராகரணம் பார்த்தோம். பௌத்தர் நாலு வகையாக இருந்திருக்க, அந்த நாலு வகையாக இருந்திருக்கிற பௌத்த மதங்களையும் சுவாமி நிராகரணம் பண்ணார். சீபாஷ்யத்தில் இரண்டாவது அத்தியாயத்திலே எம்பெருமானார் இதர மதங்களை எல்லாம் நிராகரணம் பண்றார். எம்பெருமானார் எந்த வழியில போனாரோ அதே வழியிலதான் சுவாமியும் இவ்விடத்துல வரிசையில அந்த வருஷ கிரமத்துல நிராகரணம் பண்றார். அப்போ இவர் இப்படி பண்றது பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்க. கடைசியில சொல்ற இந்த இதுல வரத்து இந்த சர்வசூன்யவாதியாக இருந்திருக்காள், அவளுடைய பட்சத்தை சர்வசூன்யவாதிகளுடைய பட்சத்தை நிராகரணம் பண்ணிட்ட. அவள் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நாம ஒண்ணும் பண்ணவே வேண்டாம், அவள் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இருக்குது, எல்லாம் நாம எதனா பண்றதுன்றது இருக்கு, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரிதான் இது என்றெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். பௌத்தாளுடைய நியாய சஞ்சாரம்ன்றது இருக்கு ரொம்ப அலாதியானது. என்ன தெரியும் நமக்கு பிரத்யத்துல பார்த்தோம்னா அவ சொல்றது மொத்தம் பொய்யன்றது நல்லா தெரியும். ஆனாலும் கூட அவ ஒரு லாஜிக்கல் ரீசனிங்க கொண்டு வந்து கொடுத்து கேட்டாள்னாக்க எப்பேற்பட்டவாளும் ஆமா நாம பாக்கிறது தான் தப்பு போல இருக்கு, அவ சொல்றது ரொம்ப சரியாதான் இருக்க மாதிரி இருக்குன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து அவர்களுடைய கொள்கைக்கு அடிமையாயிடுவோம் அந்த மாதிரி பேசுவா. அப்படி பேசுறவாளையே கூட அவ போன வழியிலேயே போய் மடக்கி அவளும் நாமோட வரல என்று ஓடும்படியாக பண்ணவர் சுவாமி. இத பார்த்துருக்க பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதான். சந்தோஷத்தை அது அப்படியே தன்னுடைய சந்தோஷத்தை வெளிக்கடன் காண்பிக்கிறார். ராஜா சந்தோஷம் நடையதி நேபத்தே, இது திரையில இருந்து திரை மரவுல இருந்து பிசாச்சாகா பிசாச்சாகா அப்படின்னு, யோ பிசாசு வந்துருத்தே பிசாசு வந்துருத்தேன்னு ஒரே பயத்தோட கூட இருக்கிற சில வார்த்தை. இந்த பிசாசாகன்ற வார்த்தை வருது, பிசாசாக பிசாசாக அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த பிசாசாகன்ன உடனே என்ன பிசாச்சு என்ன எடுத்து என்ன எங்க வந்திருக்கு என்ன அப்படின்னு ஒரு எல்லாரும் பயந்து போயிட்டாராம். இந்த பயந்து போனதுக்கு பிசாசுக்காக காண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும். திரைமறைவுல இப்போ வாதிகள் யாரும் நேர்ல வந்து இங்க செஷன் பாதமாக இருக்கக்கூடிய செஷனாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனுடன் யாருமே வாதம் பண்ணல. யாரெல்லாம் வாதம் பண்றவளா இருந்திருக்காளோ, அதாவது எந்தெந்த மதங்களை சுவாமி நிராகரணம் பண்றோ அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே திரைக்கு பின்னாடி இருக்கின்றது. அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை எடுத்து சுவாமி நிராகரணம் பண்றத அவ கேக்குறா, கேட்ட உடனே அப்படியே ஓடி போயிடுற. இதுதான் அங்க நடக்கிற ஒரு விஷயம். நேபத்யே ஏவ தேஷாம் ஸ்திதி பிராகுத்தம். வாதிகளுடைய ஸ்திதி இருப்பானது நேபத்யத்துல. நேபத்யம்னாக்க திரை மறைவுள்ளதானே தவிர. சரி, அவளுடைய மதங்கள், அதாவது பிறர் மதங்கள்லாம் அபரிச்சிதமானது இவருக்கு. நிச்சயம் அனுபவிச்சுருக்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்படி இருக்கச்சே அபரிச்சிதமான மதங்களுக்கு அவாதான நேரம் வந்து தன்னுடைய தங்களுடைய கோட்பாடுகளை சொல்லணும். அவா தங்களுடைய கோட்பாடுகளை சொல்லாமல் இருந்திருக்கச்சே எப்படி இவரால் அந்த மதங்களை நிராகரணம் பண்ண முடியும்னு கேட்டோம்னா, இவர் சிம்மம், இவர் சர்வதந்திர சுதந்திர, சர்வதந்திர சுதந்திரன்ற சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். தந்திர சப்தத்தினால சாஸ்திரங்களை சொல்றோம். சர்வதந்திரம் அப்படின்றதுனால எல்லா சாஸ்திரங்கள், நியாயம், மீமாம்சை, வேதாந்தம், அது மாத்திரமல்ல இப்ப சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற காப்பில மதம், காணாத மதம், பாஷ்பத மதம், பௌத்த மதம், இப்படி எல்லா மதங்களுடைய கோட்பாடுகளும் இவருக்கு சுத்தம் அப்படின்னாக்க, எல்லாத்திலையும் இவர் சஞ்சரிக்கக்கூடியவர், எல்லா கோட்பாடும் இவருக்கு நன்கு அறிந்தவர். அதனால அவா மதத்தை அவ நேர்ல வந்து சொல்லி அதை இவர் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்லி அதுக்கப்புறமா அவ யார் ஜெயமோ அல்லது தோல்வியோ அது யாருக்குன்றது அப்புறம் பாக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அவ சொல்லவே வேண்டாம், இவருக்கு அவளுடைய மதத்தை சாட்சாத்த இவரே நிராகரணம் பண்றதுக்கு இவருக்கே சாமர்த்தியம் இருக்கு. ஆகையால அந்த மதத்தை நிராகரணம் பண்றேன். இதுதான் நடக்கிறது. ஆனா இப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க, திரை மறைவுல இருந்து பிசாச்சாக பிசாச்சாகன்னு சொல்லி பிசாச்சு வந்துருத்து பிசாச்சு வந்துருத்துன்னு பயந்தா. இந்த பயந்தத்துக்கு காரணம் என்ன என்று பார்த்தோம்னா, அங்க திகம்பர ஜெயினாள்லாம் இருந்தா, ஜெயினாள்ல திகம்பரலா இருக்கிறது. திகம்பரால்னாக்க துணி எல்லாம் இல்லாமல் இருக்கிறது. இந்த துணி இல்லாமல் இருந்திருக்கிற ஜெயினாள், இந்த ஜெயினாள் பார்த்த உடனே அவருக்கு ஒரே அவளுக்கு அங்க ஜனங்களுக்கு எல்லாம் என்ன என்ன வந்துருச்சுன்னா, பிசாச்சோ இன்னும் ஒண்ணு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த பிசாச்சுன்ற பயத்துக்கு காரணம் என்னன்னா, உடம்புல துணி இல்லாத இருந்துருக்கா, பிசாச்சுகளும் உடம்புல துணி இல்லாத இருந்துருக்கும். ஆகையால இவ பிசாச்சுகள் தானோ என்னமோன்னு, ஆனா ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பிசாச்சு இருக்குன்றதுக்கு பிசாச்சாட்டம் இருக்கிறதுனால சரி பிசாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்கண்ணா. பிசாச்சு இல்லையோன்றதுக்கு சந்தேகம் என்னன்னாக்க, பிசாச்சினுடைய கால்கள்லாம் தரையில பாவாதம், பூமியில படாதான். ஆனா இதுகள் காலெல்லாம் பூமியில படுறது. இந்த திகம்பர ஜெயினாள் காலெல்லாம் பூமியில படுறது. ஆனா உடம்புலயா துணி இல்லாத இருந்துருக்கா. இது பார்த்த உடனே இது ஏதோ ஒரு விதமான ஒரு பிசாச்சு போல் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பிசாச்சாகா பிசாச்சாகன்னு சொல்லி பயப்பட்டாளாம். அப்ப சேனாபதி சொன்னார், ராஜா சொல்ற, இது என்ன பாது, இங்க ஏதோ கோலாகலமா இருக்கே, இது என்னது அப்படின்னா, தேவ மாமைவம், ஒன்னும் விசாரப்பட வேண்டாம், என்ன வந்திருக்குன்னா, திகம்பரா ஸ்வேதே ஏதே திகம்பராக, ஜெயின மதத்தை சார்ந்த திகம்பரர்கள், துணி இல்லாமல் சஞ்சரிக்கக்கூடிய துறவிகள், அவதான் இங்க வந்திருக்க. அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சௌகத மத நிரசன சந்தோஷ விஷாத சபலிதாக. சௌகத மத நிரசன சந்தோஷ விஷாத சபலிதாக அப்படின்னு, சந்தோஷம் துக்கம் ரெண்டும் சேர்ந்தவர்களாக இருந்திருக்கா. சந்தோஷம் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்காது, துக்கம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது. ஆனா சந்தோஷமும் இருக்கான் துக்கமும் இருக்கான். இதுதான் ஜெயினர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவளிடத்துல ஒன்னுக்கு ஒன்னு முரண்பாடதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்னு சொல்லி சொல்லுவா. அவ கொள்கையில அவ கொள்கை மாதிரியே இப்ப இருந்துட்டு இருக்கு அவளுடைய செயல்பாடும். அவ சந்தோஷமும் அடையறா, துக்கத்தையும் அடையறா என்று சொல்லுகின்ற. எப்படி சந்தோஷம் எப்படி துக்கம் அப்படின்றத பாக்கணும். சௌகத மத நிரசன சந்தோஷ சந்தோஷம், நான்கு விதமான பௌத்த மதங்களையும் சுவாமி நிரசனம் பண்ணிட்டதுனால அவளுக்கு பெரிய சந்தோஷம். சரி, என்னத்துக்காக துக்கப்படணும்? அப்ப சந்தோஷத்தோட இருந்துட்டு போட்டோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரி அவளும் சந்தோஷமா இருந்துட்டு போலாமோ இல்லையோ அப்படின்னு கேட்டா, இல்ல, அவளுக்கு ஒரு பெரிய துக்கம். என்ன சௌகத மதம்ன்றது இருக்க, வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாத மதம். அந்த வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாத மதத்துல ஒரு மதம் அழிஞ்சு போயிடுச்சேன்னு இவளுக்கு துக்கமா. என்ன ஜெயினாலும் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையில ஒரு பக்கத்துல தங்களுக்கு எதிரியாக இருந்திருக்கிற பௌத்த மதம் போயிடுறதுன்றதுல ஒரு பக்கத்துல சந்தோஷம், இன்னொரு பக்கத்துல ஒரு வேத விருத்தமான ஒரு மதமானது அது போயிட்டது அப்படின்னு ஒரு துக்கமா. இப்படி சந்தோஷ விஷாத சபலிதாக பிரத்யக்ஷம் பரோட்சஞ்ச ந பிரணாமம் அனுருந்தானாக ந பிரமாணம் அனுருந்தானாக பிரதாரயந்தி பாமரானே. இவளிடத்துல ஒரு பெரிய ஒரு தோஷம் இருக்கு. நாம பிரத்யட்சமா பாக்கிறோம், பிரத்யட்சமா பாக்கிற பிரமாணத்தையும், அதாவது பிரத்யட்சமா பாக்கிற பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வஸ்துக்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவாவத்தை தான் உடைத்தானதுன்றது நம்ம பிரத்யட்சமா பாக்கிற ஒரு விஷயம். அதையும் அவ ஒத்துக்க மாட்டா. அபரோக்ஷம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சாஸ்திரம் வேதம் அத்தையும் அவ பிரமாணமாக ஒத்துக்க மாட்டா. ஆனா பாமரானு பிரதாரயந்தி, பாமரர்களை அவ நல்ல நன்னா ஏமாத்துவா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது பௌத்தாள் மாதிரி கிடையாது இவளுடைய சில கோட்பாடுகள்லாம். பௌத்தாள்லாம் சர்வம் க்ஷணிகம் என்று சொல்றார். இல்ல க்ஷணிகவாதிகள் சூன்யவாதிகள் அப்படிதானே நம்ம பார்த்தோம் பௌத்தாள. எல்லா பௌத்தாளுக்கும் ஃபண்டமெண்டலா எல்லாம் க்ஷணிகம்ன்றதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. அப்போ எல்லாம் கணிக்கம்னு சொன்னாக்க நாமெல்லாம் வந்து என்னதான் அவ வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங்னால அவ சொல்றது சரின்ற மாதிரி சொன்னாலும் கூட நாம நேரம் பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோம். எதிர பர்மனண்டா ஒரு வஸ்து வச்சுட்டு இருக்கு, ஒரு மணி காலமா ஒரு போனை வச்சிருந்து நாம உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணச்சே கூட இது எல்லாம் சர்வம் க்ஷணிக்கம், ஒரு க்ஷணம் தான் இருக்கு, அடுத்த க்ஷணத்துல வேற வருதுன்னு சொன்னோம்னா அவ்வளவு சீக்கிரமா நம்ம மனசு அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு சிரமப்படும். எல்லாருலயும் பார்த்தோம்னா 99 பேர் அவளுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால இவ ஜெயின பட்சம் இருக்க இது ரொம்ப சரியா இருக்க மாதிரி தோன்றதே அப்படின்னா, ஜெயின பட்சத்துல என்ன பண்ணுவா, அவ பிரதாரயந்தி அப்படின்னு சொல்லி சொல்ற. இவ்வாள் மாதிரி பௌத்த மதம் மாதிரி இல்லாமல் அனுபவ சித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அது அபலாபம் பண்ணல, அத்த இல்லேன்னு சொல்லல. இது எல்லாம் ஒரு கணிக்கம் கணிக்கம்னு அவ சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி இல்ல, அனுபவ சித்தமா இருக்கிற வஸ்துக்கள்லாம் இருந்துதான் இருக்குன்னு அவ ஒத்துக்க. அவ ஒத்துக்கிறதுனால இவா விஷயத்துல ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது, இவா பரவாயில்ல இவா நல்லவா போல் இருக்கு, இவா மதமும் நல்லது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றானா. அது ஒன்னும் அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னு கேட்டோம்னா, அவன் ரொம்ப ரொம்ப அஹிம்சாவாதியாக இது பண்ணிட்டு இருக்கான். இந்த அஹிம்சாவாதின்னாக்க அப்படியே வாய் பேசினா கூட எதனா இதுவாயிடுமோ என்னமோ வாயில துணியை கட்டிக்கிறது, அப்படியே தரையில நடந்து போனாக்க ஏதோ ஏதாவது ஜந்துக்கள் எல்லாம் இருக்குமோ என்னமோ அது காலை மெரிச்சுட்டோமோனாக்கா அந்த ஜந்துக்கள் தெரிஞ்சு போயிடுமேனு மயில் தொகையால மின்ன மின்ன பெருக்கிண்டு போய் அப்புறமா காலை வைக்கிறதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பிரமம் ஏற்படுறது. ஜெயநாள் மாதிரி அவ்வளவு ஒரு பரஹிம்சைய அஹிம்சாவாதிகள் பரஹிம்சைய தாங்காமல் இருக்கிறதுன்றது அவ மாதிரி யாருமே வரமாட்டா போல் இருக்கு, இதுவும் சொந்த மொத்தம் போல் இருக்குன்னு எல்லாரும் நினைப்பார். நினைச்சு ஏமாந்து போயிடும். இப்படி பாமரர்களை பிரதாரயந்தி அப்படின்னு சொல்றார். ராமரர்கள் எல்லாம் ஏமாத்திருக்கிறவர்களாக இந்த ஜெயநாள்லாம் இருந்திருக்கா அப்படின்னா, விஷமோபன்யசனம்யதாவிலக்ஷாம்மதினாஸ்தயிமே மயூரபிஞ்ச பிரமணை தேவ விலோபயந்தி மந்தானே. அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொள்ற சப்தபங்கி அப்படின்னாஸ்தி தியான் நாஸ்தி அவக்தவியம். இப்படி ஏழு விதமாக அவர் ஒவ்வொரு வஸ்துவும் ஏழு விதமாக இருந்திருக்கு. ஜாத் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி அர்த்தம், அதாவது எப்படியும் அர்த்தம் சொல்லணும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அனைகாந்தவாதிகள்னு அவளுக்கு சொல்றோம். அனைகாந்தவாதிகள்னாக்க ஒரு பட்சத்திலேயே திருடமா இல்லாமல் இப்படி இருக்கு அப்படின்னாக்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றா. ஒருத்தர் சொல்றா நெருப்பு சுடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றா. சொன்ன உடனே இவ என்ன சொல்லுவா, அம்மா நெருப்பு சுடும் என்ன சொல்லுவா. அடுத்தது இன்னொருத்த சொல்லுவா, அவன் நெருப்பு சுடவே இல்லையே என்ன சொன்னாக்க இவ என்ன சொல்லுவா, நெருப்பு சுடாதுதான் என்று சொல்லுவா. இன்னொருத்த வந்து சொல்லுவான், இது சுடுற மாதிரியும் இருக்கு இது சுடல மாதிரியும் இருக்க என்று கேட்டவனாக்க அதுக்கும் பதில் சொல்லுவா, அம்மா நெருப்பனுடைய சுபாவம் சுடுற மாதிரியும் இருக்கும் சுடாத மாதிரியும் இருக்கும், ஆகையால அதனுடைய சுபாவமே அப்படிதான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்றது இருந்துருக்க இது ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கும். நெருப்பு சுடுறதுன்னா சுடதான் சுடும், சுடாது இருக்குன்னாக்க சுடாதுதான் இருக்கணும். சுடுறதோ சுடாததோ இது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையான ஒரு தர்மங்கள், எதிர்மறையான தர்மங்களை அப்படியே இருக்கிறதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருக்க அது இயல்புக்கு விருத்தம். ஆகையால அவளுடைய மதத்துல இப்படி இருக்குன்னு சொன்னா நான் சொல்றேன் கேளுங்கோ, அவளுடைய மதத்துல இப்படி இருக்குன்றதுக்கு அவ சொல்ற காரணத்துக்கு, வெயில் காலத்துல இருக்கு அந்த வெண்ணி தீர்த்தம் சாப்பிடுறோம், வெண்ணி தீர்த்தம் சாப்பிடுறோம் வெயில் காலத்துல அப்படின்னாக்கா அது ஹிதமா இல்ல, ஐயோ ரொம்ப சொல்றது அது வேண்டாம் அது உபயோகம் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆகையால அது நமக்கு அந்த வெண்தீர்த்தம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்துட்டு இருக்கு. நெருப்பு சொல்றதுன்றது அப்ப சொல்றதுன்னு நாம சொல்லுவோம். அதே வெண்ணி தீர்த்தமே குளிர்காலத்துல அந்த அளவுக்கு சுடுகையே கொடுத்தா கூட ரொம்ப போக்கியமா இருக்குன்னு சாப்பிடுறோம். அப்ப சுடலையா? அப்ப நாம என்ன சொல்றோம்? இல்ல இல்ல, இன்னும் சூடா இருந்தா கூட கொடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சுடல போறாது, இன்னும் சூடா கொடுன்னு கேக்குறோம். அப்போ அது வந்து சுடலன்னு சொன்னாக்கா சரின்னு ஒத்துக்கிறோம். இன்னொரு சமயம் ஒருத்தர் சொல்ற, இல்ல இல்ல இது சுடவும் சுடுறது சுடாதே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் வாஸ்தவம் தான். ஒரு சமயத்துல சுட்டது, ஒரு சமயத்துல சுடல அப்படின்னு நாம சொல்லி சொல்றோம். இப்போ ஒவ்வொரு வஸ்துக்களும் ஒரு சமயத்துல இருக்கு, ஒரு சமயத்துல இல்ல, ஒரு சமயத்துல இருக்கிறதும் இல்லாததுமா இருந்துட்டு இருக்கு, ஒரு சமயத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு, ஒரு சமயத்துல சொல்லக்கூடாதா இருந்துட்டு இருக்கு, ஒரு சமயத்துல சொல்றதும் சொல்லாததுமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் இப்படி ஒவ்வொரு வஸ்துவுமே ஏழு விதமான நிலைப்பாட்டை கொண்டது என்பதாக ஜெயினர்களுடைய மதம். சிதிலோதய சப்தபங்கி சிக்ஷா விஷமோ பன்யதனவ்யதா விலக்ஷாஹ. இந்த ஏழு அம்சமும் ஆரம்பத்திலேயே நிக்காது. என்ன கொள்கை பிடிப்பு இல்லாமல் ஒரு வஸ்து இருந்தா இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அது இருக்கிறதாவும் இருக்கு, இல்லைன்றதாவும் இருக்கு, இருக்கிறதும் இருக்கு, இல்லைன்றதும் இருக்கு, இருக்கிறதும் இல்லைன்றதும் இருக்கு. இப்படி எல்லாம் சொல்றது இருந்துட்டு இருக்க, இது ஆரம்பத்திலேயே நிக்க கூடாத ஒரு நிக்காத ஒரு விஷயம். ஆகையால சப்தபங்கி அப்படின்னு பேரிட்டு சொல்ல முடியல. ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல, ஏழு பங்கங்களும் எல்லாவற்றுக்கும் உண்டுன்னு சொல்லி அவா சொல்றான். அதாவது ஒவ்வொரு வஸ்துவும் சத்யாதஸ்தி, சாநாஸ்தி, சாதஸ்தி சாஸ்தி, சாத்வக்தவியம், சாதவக்தவியம், சாதஸ்தி சாஸ்தி வக்தவியம், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஏழு நிலைப்பாடு இருக்கிறதுன்னு அவா சொல்றா. அவளுக்கே தெரியுது, சொல்ல செய்ய இது லோகத்தாருக்கு முரணாக இருக்குன்றது அவளுக்கே நல்லா தெரியும். அந்த ஆரம்பிக்கச்சே பாருங்கோ, சாத் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான். இந்த சாத்துன்னு ஆரம்பிக்கச்சே பார்த்தோம்னா அவளுக்கு வெக்கமா இருக்கான். இன்னொரு விஷயம், ஜெயினாள்லாம் குளிக்கவே மாட்டாளாம். அத குளிச்சாக்க ஜெயின துறவிகள் விஷயத்துல நான் சொல்ற வார்த்தை, குளிச்சாக்க அதுல ஏதானா கிருமி இருக்குமா, அதுக்கு ஏதோ நாம தப்பு தோஷம் ஆயிடுற மாதிரி அந்த கிருமிகள்லாம் போயிடுத்துன்னா என்ன பண்றது அப்படின்னா, மலினா தயமே மயூர பிஞ்ச பிரபணை ரேப பிலோ பயந்தி மந்தானு. இங்க மலினாகன்றதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம், இவ குளிக்காததுனால அழுக்கடைந்த உடம்பை உடையவர்கள் என்பதாக அர்த்தம். இவளுடைய மதம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு, எல்லாரும் எல்லாரையும் பிரமிக்க பண்ணும்படியாக இருந்துருக்கு, பாமர ஜனங்கள் எல்லாம் ஏமாத்துற மாதிரி இருந்துருக்கு. மயூர பிஞ்ச பிரபணை ரேப பிலோ பயந்தி மந்தானு. மயில் தொகை மயூர பிஞ்சம், அந்த மயூர பிஞ்சத்தினுடைய சுழட்டுவதனாலேயே இவா என்ன பண்றா, மந்தானு விலோபயந்தி, மந்தமதிகளாக இருந்திருக்கிறவாள விலோபயந்தி ஏமாத்தரா சொல்றாங்க. இன்னும் எப்படி இப்படி எல்லாம் ஏமாத்தரா பாருங்க, ஜெயின பட்சத்துல இப்போ ஜெயினாள்ல ஒரு விஷயம், அவள்லாம் ஆத்மாவை எப்படி ஒத்துக்கிறான்றது பாக்கணும். ஆத்மா நம்ம வேதாந்த சித்தாந்த பிரகாரம் ஜீவாத்மா அணுவா இருந்துட்டு இருக்கு, பரமாத்மா விபுவா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். நையாய்க்காளுடைய சித்தாந்த பிரகாரத்துக்கு ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே விபுவா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரகாரமா ஆத்மாவை ஒத்துக்கிறா. ஆனா இவ என்ன சொல்றா ஜெயினாள்ல, ஆத்மான்றது எந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்துட்டு இருக்கோ, அந்த சரீரம் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு அந்த ஆத்மா ஆர்வம். ஒரு யானைக்குள்ள ஒரு ஆத்மா இருந்ததுன்னாக்க அந்த ஆத்மா யானை எவ்வளவு பெருசு அதே ஆத்மா இன்னொரு ஜென்மால கொசுவா ஆயிடுச்சுன்னாக்க கொசு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு உண்டா ஆயிடுறதுதான் ஆத்மா. இப்படி மனுஷன்ல குண்டா இருக்கவனுக்கு தகுந்த மாதிரி குண்டா ஆடுறான், பெரியவனா இருக்கவனுக்கு குள்ளமா ஒல்லியா இருக்கவனுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி தமாத்தந்து ஒன்னா இருக்கான். இப்ப ஆத்மா தேகத்தை எப்படி சரீரம் எப்படி இருக்கோ தேகம் எப்படி இருக்கோ அந்த தேக பரிமாணம் அளவு ஆத்மா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றான். இது ஆத்மா நித்தியமா இருக்குன்னு வேற சொல்றான். இந்த நாம பாக்குற இயல்பான கொள்கைகளுக்கெல்லாம் புறம்பான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ எந்த வஸ்து நித்தியமா இருக்கணுமோ அந்த வஸ்து ஒன்னு அணுவாவது இருக்கணும் அல்லது விபுவாவது இருக்கணும். அணுவாகவோ விபுவாகவோ இல்லாத வஸ்துக்கள் எல்லாம் அநித்தியமா தான் இருக்கும், நாசம் அடையக்கூடியதாக தான் இருக்கும். லோகத்துல எந்த வஸ்து வேணா எடுத்துக்கோங்க, எதெல்லாம் மத்தியம பரிமாணம்னு சொல்றது, மத்தியம பரிமாணம்ன்றது அணுவுக்கும் விபுவுக்கும் இடைப்பட்ட ஒரு பரிமாணத்தை உடைத்தானதாக இருந்துட்டு இருக்கு. எந்த வஸ்துக்கள்லாம் இந்த மாதிரி இடைப்பட்ட பரிணாமங்களை உடைத்தானவைகளாக உள்ளனவோ அவை எல்லாமே அழியக்கூடியவை. அப்ப நீ ஆத்மாவை நித்தியம்னு சொல்லிண்டு, இது நித்தியமா இருந்துட்டு இருக்கிற வஸ்து இடைப்பட்ட பரிணாமம், அதாவது அந்தந்த தேகம் எப்படி இருக்கோ அந்தந்த தேகத்துக்கு ஏற்ற அளவு சுருங்கவும் விரிவாகவும் விரிவையும் உடைத்தானதாக இருக்குன்னு சொல்லி சொன்னமானாக்க இது அனிச்சத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது முதல்ல ஏன் அவ சொல்லச்சே ஆத்மா தேகம் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு ஆத்மா இருக்குன்னு சொல்லணும்னு சொல்ற, அது காரணம் என்னன்னு கேக்குற. கேட்ட உடனே நாம கேட்டோம்னா ஏன் அவ்வளவு பெருசா இருக்கணும்னு சொல்ற, சின்னதா இருந்தா என்ன தப்பா போயிடுச்சு அப்படின்னு கேக்குற. கேட்ட உடனே அவ என்ன பதில் சொல்ற, ஆத்மா அணுவா இருந்துனாக்க இந்த சரீரத்துக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல தானே இருக்கும், அந்த சரீரத்துக்குள்ள எங்கோ ஒரு இடத்துல இருந்ததுனாக்கா கால அடிபட்டா வலிக்கிறது வந்து தலையில வந்து இதே ஜில்லுன்னு இருந்துன்னா சுகமா இருந்துட்டு இருக்கு தலையில. இப்ப ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்துலதான் இருக்க போறது, கால்லயோ தலையிலயோ தான் இருக்க போறது. சுகமோ துக்கமோ அனுபவம்ன்றது இருக்க ஆத்மாவுக்குதான் இருந்துட்டு இருக்கு. இது அணுவா இருந்ததுன்னாக்க இது எப்படி தலையில அடிபட்டாக்கா தலையில வந்து ஜில்லுன்னு இருக்கு, கால அடிபட்டா வேதனையா இருந்துட்டு இருக்குன்னு வலிக்கிறதுன்னு இதால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆகையால இது சரீரம் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு இருக்கு, அவ்வளவு பெருசு இருந்ததுன்னா கால அடிபட்டாலும் வலிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது, தலையில சுகமா இருக்கிறதையும் சுகம்ன்றது தெரிஞ்சுக்கிறது. ஆகையால இந்த சுகதுக்க அனுபவத்துக்கு ஏற்ற ஒரு நிலையில இந்த ஆத்மா இருக்குன்னு அவ சொல்றோம். இப்ப அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டேன், இப்படி ஏத்தண்டமானாக்க அது தப்பாயிடுமே. அதுக்கு நாம பதில் சொல்றோம், தர்மபூத ஞானம் விபுவா இருந்துருக்கு, ஆத்மா வந்து அணுவா இருந்துருக்கு, அணுவா இருந்துருக்கிற ஆத்மா தர்மபூத ஞான துவாரா சரீரம் மொத்தம் பிரசரிச்சு அது எல்லா சுகதுக்க அனுபவங்கள் எல்லாத்தையும் அது அனுபவித்துக் கொள்றது அப்படின்னு சொல்லி சொன்னா. இப்ப ஆத்மா விபுன்னு சொல்லி சொல்ற நெய்யாய்க்க அவளுடைய பட்சத்துல நாம கேட்கணும், ஆத்மா விபுவா இருக்குன்னாக்கா, அதாவது ஜெயினால் கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே தான் கேட்கலாம். ஆத்மா விபுவா இருக்குன்னு வச்சுட்டு போனாக்கா இந்த ஆத்மா இவ்வளவு பெருசு இருக்கிறதுனால என் சரீரத்திலயும் இருக்கு, என்னுடைய எதிராளியா இருந்துட்டு இருக்கு, உங்க சரீரத்திலயும் இருக்கு, எல்லார் சரீரத்திலயும் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஏன்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது தானே விபுத்வம்ன்றது. அப்ப எல்லா இடத்துலயும் பரவி இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஏற்படுற சுகதுக்கங்கள்லாம் எனக்கும் ஏற்படணும், எனக்கு ஏற்படுற சுகதுக்கங்கள்லாம் உங்களுக்கும் ஏற்படணும். அப்ப எல்லாருக்கும் எல்லா ஒரு இதுவும் ஏற்படும்படியான ஒரு நிலை ஏற்படுறது இப்படி. ஆனா அந்த மாதிரி நடக்கலையே, எனக்கு வலிச்சா எனக்கு தான் வலிக்கிறது, என்னுடைய சுகமோ துக்கமோ என்னுடைய ஆத்மாவால்தான் அனுபவிக்கப்படுறது, உங்க சுக துக்கத்தை என்னுடைய ஆத்மா அனுபவிக்கல. இப்படிதானே இயல்பா இருந்துருக்கு, இதுக்கு முரணாக சொல்ல முடியலையே அப்படின்னா அவ நெய்யாய்க்கள் ரொம்ப நிறைய சொல்லுவா இதுக்கெல்லாம் எப்படின்றதெல்லாம் சொல்லுவா. அவட்டும் இப்ப இவன் இதெல்லாம் ரெண்டு விஷயமும் அணுவா இருக்கிறதும் ஏற்புடையதாக இல்ல, விபுவா இருக்கிறதும் ஏற்புடையதாக இல்ல. ஆகையால இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில சரீரம் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு மனக்கா சரியா போயிடும் சொல்லி அவ சொல்றா. இப்படி இந்த சங்கோச்ச விகாசம்ன்றது ஒரு சமயத்திலையும் ஒரு காலையும் ஏற்படுதில்ல அப்படி சொல்லிட்டோம்னா ஆத்மா அனித்தியமா ஆயிடும். அனித்தியமா இருக்கிற ஆத்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதாவது அதுக்கு மோட்சமோ மோட்சத்துக்காக செய்ய வேண்டிய செயலோ இப்படி அகிம்சாதிகள்லாம் செய்யவே வேண்டான்ற மாதிரி இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் நம்ம சித்தாந்தம். இது அவர்களுடைய கொள்கையை பத்தி நான் இப்ப சொல்லி சொன்னதான். இவாளுடைய கொள்கை மொத்தம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னா மலினாகா, இது அழுக்கடைந்ததாக இருந்துருக்கு, யாராலையும் ஏற்க முடியாததாக இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஜெயினர்களை சீக்கிரமே நம்ம அவர்களை புறமுதுகிட்டு செல்ல பிரதிஷேபார்த்தம் அனுஜாயத்தான் மாரியா அவ ஜெயின மதத்தை நிரசனம் பண்ணுவதற்கு வாதர் வாதமாக இருந்திருக்கிற சிஷ்யனுக்கு ராஜா அனுமதிக்க வேணும் என்று சேனாபதி சொல்ற. சேனாபதி சொன்ன பிற்பாடு ராஜா சொல்ற, பிரதிஷித்தம் விததாம் விஹிதம் பிரதிஷேததாம் கைவன்யஹ பிரதிக்ஷேப காரியஹ ஸ்வவவசனா தீர்த்தே. இவாளுக்கு பிரதிக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களே, இவா மதத்தை நிராகரணம் பண்ணணும்னு சொல்றீங்களே, நிராகரணம் பண்றதுக்கு என்ன இருந்துட்டு இருக்கு? இவாளே என்ன பண்றா அப்படின்னா, அவ இருக்குன்னு சொன்னத இல்லைன்னு சொல்லி சொல்றா, இல்லைன்னு சொல்றத இருக்குன்னு சொல்றா, சியாத் அஸ்தி அப்படின்னு ஒரு வஸ்துவ சொல்றா, உடனே சியான் ஆஸ்தி அப்படின்னு சொல்றா. இவ ஏத்துன்றதையே இல்லைன்னு சொல்றா, இல்லைன்றத இருக்குன்னு சொல்லி சொல்றா. பிரதிஷித்தம் விததாம், அவ பிரதிஷித்தம் மறுத்ததையே அவ ஏத்துக்கிறா. சரி, விஹிதம் பிரதிஷேதாம், இல்லைன்னு சொன்னத மறுத்தத இவ ஏத்துக்கிறா. இப்படி மறுக்கிறது ஏத்துக்கிறது மறுக்கிறது ஏத்துக்கிறதுன்னு ஒன்னுக்கு ஒண்ணு முரணான வார்த்தைகளை சொல்றவாளாக இவ இருந்துட்டு, கைவன்யகா பிரதிக்ஷேபகா காரியகா வச்சனாது வச்சனாத்திருத்தே. இப்ப பிரதிக்ஷேபம்ன்றது என்ன? ஒருத்தர் ஒரு கோட்பாட சொன்னாக்கா அந்த கோட்பாடு ஏற்புடையது அன்று என்று சொல்றதுதான பிரதிக்ஷேபம்ன்றது. அந்த பிரதிக்ஷேபம் பண்றதுக்கு இன்னொருத்தரே தேவையில்லை. இவாளே ஒரு கோட்பாட உபன்யாசம் பண்ணிட்டு அது சரியில்லைன்னு சொல்லி அடுத்தது சொல்ற. அப்ப அவளே அவ மதத்தை நிரசனம் பண்ணிக்கிற, நாம ஒருத்தரும் தேவையே இல்லை என்று ராஜா சொல்றதா. அப்போ ராஜா ஆச்சாரியன் அங்க இருந்துட்டு இருக்க அவரை பார்த்து சொல்றா, ராஜா பகவன் அமீஷாம் ஆதித்ய ஸ்தம்பன பாஷாண ஸ்போட்டன பிரதிமா ஜல்பனாதி நானாவித விப்ரலம்போபாயானாம் பவத் பிரசாத ஏவ பிரதிக்ஷேபகர்த்தா. இப்ப நாம சொல்ற கொள்கை அடிப்படையில ஜீவாத்மாவை பத்தி சொல்றதோ அல்லது பரமாத்மாவை பத்தி சொல்றதோ அல்லது ஆத்மா எவ்வளவு பெருசு இருக்குன்றத பத்தி சொல்றதோ இதெல்லாம் கொள்கை வகையில அடிப்படையில நாம ஏத்துக்கிறதோ ஏத்துக்காததோ இதெல்லாம் பண்ணலாம். ஆனா அவள்லாம் சில காரியம் பண்றாளாம், அந்த காரியத்தை பார்த்த உடனே ஜனங்கள்ல பிரமிச்சு போயிடுறாளாம். ஜெயின மத துறவிகள் ஆதித்ய ஸ்தம்பனம் பண்ணுவா. ஆதித்ய ஸ்தம்பனம் பண்றதுனாக்க சூரியன் சஞ்சாரம் பண்றான். கர்த்தல 6 மணிக்கு பாக்குறோம், பார்க்கச்சே கிழக்க சூரியன் உதிக்கிறது தெரியறது. 8 மணிக்கு பார்த்தோம்னா உதயமான இடத்திலேயே ஆதித்யன் இல்ல, சூரியன் இல்ல. 8 மணிக்கு பார்த்தோம்னாக்க அங்கிருந்து கொஞ்சம் ஆகாசத்துல மேல வந்திருக்கும் சூரியன். இன்னும் மத்தியானம் 12 மணிக்கு பார்த்தோம்னாக்க நடுநடு ஆகாசத்துல இருந்துட்டு இருக்கும். அவ என்ன சொல்லுவா அங்கிருந்து அந்த ஜெயின துறவிகள்லாம், நம்ம எல்லாரையும் அங்க நிக்க வச்சு இப்ப பாரு, சூரியன் இன்னொரு 2 மணி காலத்துக்கு அதே இடத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. சொன்னமானாக்கா நாம எல்லாரும் அந்த சூரியனை பார்த்தோம்னாக்க சூரியன் கழிக்கிறதே இருக்க மாதிரி, அதாவது மூமெண்டே இல்லாத மாதிரி இப்ப சூரியன் சுத்துறதா பூமி சுத்துறதா அதெல்லாம் எப்படி வேணா இருக்கட்டும், அதை பத்தி இப்ப விசாரம் இல்ல. இப்ப நம்மளுடைய நமக்கு தோற்றம் எப்படி இருக்கு, இந்த தோற்றம் கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் சூரியன் போறதுன்றது தானே தோன்றது. இந்த தோற்றத்தையே ஸ்தம்பனம் பண்ணிடுவாளாம். நீ இங்கேயே உட்காண்டு ஒரு மணி காலம் ஆனாலும் சரி சூரியனையே பார்த்துன்று, ஆனா அந்த சூரியன் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகாது, நகரவே நகராது. இப்படி பண்றதுன்னு இது ஆதித்ய ஸ்தம்பனம்னு சொல்றது. பாஷாண ஸ்போடனம் அப்படின்னு சொல்றது, அவளுடைய சக்தியினால அவ என்ன பண்ணுவா, திடீர்னு ஒரு பாறாங்கல்ல உட்காந்து இருப்பா. இப்ப பாக்குறியா இந்த பாறாங்கல்ல பிளந்து போயிடுறது பாக்குறியா என்ன சொல்லுவா. அவ திடீர்னு பார்த்தோம்னா அந்த பாறாங்கல்ல அப்படியே ரெண்டா உடஞ்சு போயிடுமா. இதுக்கு பாஷாண ஸ்போடனம்னு பேரு. பிரதிமா ஜல்பனம் அப்படின்னு ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கும், அது குரங்கு பொம்மையோ ஏதோ ஒரு மனுஷ பொம்மையோ ஒரு பொம்மை இருக்கும். இவ என்ன பண்ணுவா, அந்த பொம்மையே பேச வைக்கிறேன் நானு அப்படின்னு பொம்மை பேசும். இப்படி எல்லாம் இவ சில காரியங்கள்லாம் பண்ணுவா. இது மேஜிஷியன் மேஜிக்ல பண்ற மாதிரி இவளுக்கு சில சாமர்த்தியங்கள்லாம் இருந்துருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவா, அப்படியே பிரமிச்சு போயிடுவா. பிரமிச்சு போயிட்ட உடனே அவளுடைய மதங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லி அந்த ஜெயின மத துறவிகளை பின்பற்ற ஆரம்பிப்பா. இதுக்கு உம்முடைய அனுகிரகத்தினாலதான் எதனா ஒரு எதிராக பிரதிக்ஷேபம் பண்ணணும்னு ஆச்சாரியன் இடத்துல ராஜா சொல்ற. நான் சின்ன பையனா இருக்கச்சு செங்கல்பட்டுல ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல 10வது படிச்சிருந்தேன். அப்போ ஒரு மேஜிஷியன் வந்தார், அவர் நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணிருந்தார், கயிறை வச்சு இது வச்சு இதெல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணிருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு துண்டு சீட்டு கொடுத்தார். அந்த துண்டு சீட்டை என் கையில தான் எடுத்தார். அங்க எதிர யார் உட்காந்துருக்காளோ பசங்க, நாங்க சின்ன பசங்களோ இல்லையோ, அந்த பசங்கள்ல ஒரு பசங்களை கூட்டு துண்டு சீட்டை கொடுத்தார். இந்த மாதிரி இதை கொண்டு போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட கொடு, ஹெட் மாஸ்டர் அவருக்கு என்ன தோன்றதோ அதை இந்த துண்டு சீட்டுல எழுதி கொடுக்கட்டும் சொன்னார். சரி என்ன சொன்னோம், அத ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் இதை கொடுத்தேன். நான் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், அந்த ஹெட் மாஸ்டர் ஏதோ ஒரு வேர்டு எழுதினார். அவர் பச்சைக்கு பேனா வச்சிருப்பார், அந்த பச்சைக்கு பேனாவாலேயே அதுல எழுதினார். எழுதிட்டு அவர் எங்க தூரம் நின்றிருந்தார் மேஜிஷியன், என்ன கூட்டு என்ன சொன்னார், அங்க ஒரு மழுகு வச்சு எரிஞ்சிருந்து இது நல்லா சுருட்டு அப்படின்னு சுருட்டின் சுருட்டின பிற்பாடு அந்த மெழுகு வத்தியில கொளுத்திரும் அப்படின்னு கொளுத்திரும், அந்த பேப்பர் போயிட்டு நீ உட்காந்துக்க போறோம் பாத்துக்கலாம் அப்படின்னுட்டார். வேற ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ணி வந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வா அப்படின்னு அங்க ஒரு பேப்பர் ஒண்ணு இருந்து, இந்த பேப்பரை எடுத்துக்கோ இப்போ அப்படின்னு அந்த பேப்பரை எடுத்துட்டார். நீ ஏற்கனவே எப்படி சுருட்டினியோ அதே மாதிரி சுருட்டு அப்படின்னு அதே மாதிரி சுருட்டினார். இதை கொண்டு போய் ஹெட் மாஸ்டர்ன்ற கொடு அப்படின்னு இந்த ஹெட் மாஸ்டர்ன்ற கொடுத்தா அதை பிரிச்சு பார்க்க சொல்லுங்க ஹெட் மாஸ்டர்னா. அதை பிரிச்சு ஹெட் மாஸ்டர் பாக்குறாரு, அவர் எந்த எழுத்துல பச்சை இங்குல எழுதினாரோ அதே இது அப்படியே எழுதியிருக்கு. அப்போ அப்ப நீ என்ன பார்த்து கேட்ட, நீ அதை கொளுத்தினியா கொளுத்தலையாப்பா அப்படின்னு, ஆமா கொளுத்தினேன், இப்ப பாரு வந்துருத்து பாரு அப்படின்னு. இது மேஜிக். இந்த மாதிரிதான் அவ சில காரியங்கள்லாம் பண்ணுவா. இந்த மாதிரிதான் ஆதித்ய ஸ்தம்பனம்ன்றது, சூரியனை ஒரே இடத்துல இருக்கிறது, பதுமைகளை பேச வைக்கிறது, இதெல்லாம் இப்படி பண்ணமானா இவாளுக்கு மீதி பேருக்கெல்லாம் இல்லாத ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு நினைச்சிட்டு நாம மொத்த பேரும் அவளுடைய ஒரு மொத்தத்துல விழுந்துருவோமோ என்னமோ. இப்படி எல்லாம் இவ பண்றாள, இது தப்பு இல்லையா, இதுக்கு நேர்தான் வழி பண்ணணும்னு ராஜா கேக்குற. ஆச்சாரியன் சொல்ற, குரு சொல்ற, மகாராஜா ததாவித குஹக விருத்தி நாம் ராஜபீரேவ தண்டகா தாத்தவியா. இப்படி ஜனங்களை ஏமாத்திர வேலை பண்றாள்னாக்க அவளுக்கெல்லாம் ராஜா தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர நாங்க போய் அதுக்கு பரபட்ச நிரசனம் பண்றதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்க கூடாது. ராஜா தான் தண்டனை கொடுக்கணும். என்ன எதுக்கு அப்படின்னா, அனர்த்த காரணமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் செயல்கள், லோகத்துக்கே அனர்த்தம் வரக்கூடிய செயல்களை யாரான செய்யறவா இருந்தாள்னாக்கா அவன் விஷயத்துல ராஜா தண்டனை கொடுக்கணும். அது ராஜா தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர நாம் போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையேன்னு சொல்லி சொன்னார். இவ ராஜாவும் குருவும் இப்படி பேசிட்டே இருக்கச்சே சிஷ்யர் சொல்ற சிரிச்சுண்டு, பக்ஷா பக்ஷ்ய ஸ்வபர சமய ஸ்தாபனா தூஷணாதி தூதனாதிஷு ஐகாந்தம் ஏ ஜஹதி விஹதிம் வாபி நைதே விதந்தி. தேவைரேஷாம் நிகம பதவி தூஷணோ தீர்ண ரோஷை தத்தோ நூனம் சில சிரசி ஜோல்லுஞ்சனே நைவ தண்டா. ராஜாவும் தண்டனை கொடுக்க வேண்டா, நாமளும் போய் இவளை இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நாம வாதம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பெருமாளே தண்டனை கொடுத்து விடுறேன் சிரிச்சுட்டு. என்னது என்ன பண்ணிட்டா பெருமாள் எப்படி தண்டனை கொடுக்கற அப்படின்னு, பக்ஷா பக்ஷ்ய இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது அப்படின்றது அவளுடைய ஒரு மதத்துல ஒரு நிலைப்பாடு அதுல கிடையாது. ஒரு வஸ்துவே சொல்லுவா, இவ வஸ்துவே சொல்லச்சு இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லுவா, சாப்பிடலாம்னு சொல்லச்சு சாப்பிட வேண்டியதுதானே, திடீர்னு இப்ப அஸ்தமிச்சு போச்சு இனிமே இது சாப்பிடக்கூடாது அப்படின்னுவா அதே வஸ்துவ. இது இப்ப சாப்பிடலாம் இப்ப சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது, இப்படி மாத்தி மாத்தி சொல்றது. அதே மாதிரி சில அவளுடைய மதம் புறத்து யாருடைய மதம் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. சொபர சமய ஸ்தாபனா தூஷணாதிஷு, தன்னுடைய மதமா இருந்தா ஸ்தாபனம் பண்ணணும், பிறருடைய மதமாக இருந்துன்னாக்கா அதை தூஷணம் பண்ணணும். இது எது தன்னுடைய மதம் எது பிறருடைய மதம்னு இவளுக்கு தெரியாது. எத்த ஸ்தாபனம் பண்ணுவா எத்த தூஷணம் பண்ணுவா, தேவை ரேஷாம் நிகம பதவி தூஷணா தீர்ண ரோஷை. இவெல்லாம் என்ன பண்றா, ஆனா ஒண்ணு மாத்திரம் பண்றா, வேதத்துல சொல்லிருக்கிறதெல்லாம் பொய், வேதத்துல யாகம் பண்ண சொல்லிருக்கு. இவா ஜனங்களை மொத்த பேரு ஏமாத்துறதுக்கோசரம் சொல்றது, யாகம் பண்ணி பாருங்கோ நீங்களே பாருங்கோ இத்தனை பசுவதங்கள்லாம் பண்றா இவா, இப்படி யாகம் ஏன் பண்றங்கோ இப்படி யாகம் அப்படின்னு கேட்டா வேதத்துல சொல்லிருக்கு அதுக்காக பண்றோம், வேதத்துல சொன்னா பண்ணணுமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு மேல சொல்றா இப்படி யாகங்கள்லாம் பண்ணா புருஷார்த்தம் சித்திக்கும், சொர்க்கம் வரும், பலன் மீதி எல்லாம் ஐஸ்வர்யம் வரும், படிப்பு வரும், எல்லாம் வரும்னு சொல்லிருக்கு அதுக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னா. யாரனா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அவளுடைய லாஜிக் எல்லாத்தையும் பாக்கணும். சரி நீ யாகம் தானே பண்ற, நீ எதுக்காக யாகம் பண்ற அப்படின்னு, எதுக்காக யாகம் பண்றேன்னா ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்துக்காக ஒரு யாகம் பண்றேன்னா, சரி அந்த யாகத்தை பண்ணு உனக்கு ஐஸ்வர்யம் வரதா பார்ப்போம் அப்படின்னு. இப்ப இவன் பண்ணச்சேயே இது வருமோ வராதோ தெரியல, ஜெயினம் சொல்ற மாதிரி வராது போயிடுச்சுனாக்கா என்ன பண்றது அப்படின்னு ஒரு அவிஸ்வாசத்தோடய யாகத்தை பண்ணான்னு வச்சுக்கோங்கோ, அப்ப அது பலன் வராது. பெருமாள்கிட்ட போறோம், பெருமாள்கிட்ட போய் சேவிக்கிறோம், சேவிச்சு பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாள் நம்மள ரட்சிப்பே நமக்கு ஐகமான பலம், இந்த லோகத்துல உண்டான பலத்தையும் பெருமாள் கொடுப்பே, பாரலோகம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் கொடுப்பேர், சொர்க்கத்தையும் கொடுப்பேர், எல்லாத்தையும் கொடுப்பேன்னு ஒரு விசுவாசத்தோட போய் பெருமாளை சேவிச்சோமானாக்கா பெருமாள் கொடுப்பேர், இதையும் தான் பண்ணி பார்ப்போமேன்னு போனா போயிட்டு போறதுன்னு வர மாதிரி வந்தான்னாக்கா அவனுக்கு பண்ணுவேறன்னா. இன்னைக்கு லட்சோ லட்சம் ஜனங்கள் திருவேங்கல முடியான வந்து சேவிச்சுட்டு போறது, அத்தனை ஜனங்களும் மோட்சார்த்தியாக வரலன்னா இல்ல, ஐக்கியமான பலத்தெல்லாம் அவ உத்தேசிச்சு கேக்குறா, அது ஒரு பக்தியோடு அந்த பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற, அந்த பெருமாள் அதை அனுகிரகம் பண்ற. ஏன்னா இதுல விசுவாசம் வந்தாதான் கிரமேண மோட்சாந்தமா அவளுக்கு விசுவாசம் ஏற்படும், அதை பிரார்த்திக்கிட்டும் அப்ப நம்ம கொடுப்போம்னுட்டு பெருமாள் பண்றேன் திருவேங்கடமுடியான் பண்றேன். அப்படி திருவேங்கடமுடியான் பண்ற விஷயத்தெல்லாம் போய் இவ போய் இப்ப நம்மளை பார்த்து சொல்றது யாகம் பண்றோம், யாகம் பண்ண அவள் லாபம் வருமா வராதா அப்படின்னா, அந்த திருவேங்கடமுடியானுக்கு நானே சொல்றேன், ஒருத்தனை பார்த்து கேட்கறேன் நம்பிக்கை, அவன் வந்து ரொம்ப வயிற்று வலியோட கஷ்டப்பட்டு இருக்கான், சரிப்பா, பெருமாளுக்கு திருவேங்கடமுடையானுக்கு ஒரு வயிறு பிரதிமையை வாங்கி உண்டியில சமர்ப்பிக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ, உன்னுடைய வயிற்று வலி சரியா போயிடும் நான் சொல்றேன். அவன் என்ன சொல்றான், சரி அத்தையும் தான் பண்ணி பாக்குறேன், எத்தனையோ டாக்டர் போயிட்டு வந்த மாதிரி அத்தையும் பண்ணி பாக்குறேன்னு ஒரு நம்பிக்கை இல்லாத அத்தையும் பண்றேன்னு சொல்லி சொன்னா அவனுடைய வயிற்று வலி குணமாகாது. அப்படியா, சரி நான் பெருமாளுடைய திருவேங்கடமுடையான்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான். பிரார்த்தனை பண்ணி உம்முடைய அனுகிரகத்தினால நிச்சயமா எனக்கு தாவளியாகும், உடம்பு வந்து குணமாகும் தீர்மானம் பண்ணிக்கிறான். அதோட கூட அந்த மாதிரி நினைச்சுட்டு பெருமாளையும் சேவிச்சுட்டு இந்த பிரார்த்தனையும் பண்ணிக்கிறான்னாக்க அப்போ உனக்கு உடம்பு குணமாகும், அது இல்லாத போயிடுச்சுன்னா குணமாகாது. இவன் சொல்றா ஒரு யாகம் பண்ணச்சேயே இதனால ஐஸ்வர்யம் வரட்டும்னு பார்ப்போமே அப்படின்னு பாக்குறான். ஒரு அவநம்பிக்கையோட அந்த யாகத்தை பண்றான், அவநம்பிக்கையோட யாகத்தை பண்ணா ஐஸ்வர்யம் வரல, யாகம் பண்ண பிற்பாடு ஐஸ்வர்யம் வரல. இதோ பாத்தியா, இப்ப யாகம் பண்ணாலும் ஐஸ்வர்யம் வரல, கடைசியில மீந்தது என்னது, இந்த பசுவதம் பண்ணதுதான் மீந்தது. ஆனா ஆகையால இதெல்லாம் வேதத்துல சொல்லிருக்கிறதெல்லாம் ஏற்புடையது இல்லைன்னு ஜெய்னால் நம்மளை பார்த்து சொல்லுவார். ஒரு காரியம் ஆகல அப்படின்னு சொன்னா அதுல மூணு விதமான தோஷத்தினால அந்த காரியம் ஆகாத இருக்கலாம். கர்த்தாவில இருக்கிற தோஷம், கர்மா அந்த செயலை எப்படி செய்யணுமோ அந்த செய்யணும்ன்ற முறைப்படி செய்யாததுன்றது ஒரு தோஷம். மூணாவது என்னன்னு கேட்டோம்னாக்க சாமக்ரி, அதுக்கு தேவையான பொருட்கள், அது என்ன இருக்கணுமோ அது இருக்கிற பிரகாரம் இருக்கணும். அது மூணு அதுல எல்லாம் தோஷம் இல்லாமல் இருந்தாதான் அந்த காரியம்ன்றது நிறைவேறும். இது லோகத்துல எந்த வஸ்துவானா பாத்துக்கோங்க. ஒரு குடம் பண்ணணும் அப்படின்னா குடம் பண்ண தெரியாதவன் மீதி வஸ்து எல்லாம் நல்லா இருந்தா கூட இது பண்ணலன்னா அது குடம்ன்றது அது வேற மாதிரி ஒண்ணு இருக்கும், அது வந்தாலும் போச்சு வராதாலும் போச்சு அப்படிதான் இருக்கும். அது இப்போ இந்த மாதிரி கர்த்தாவனுடைய தோஷம், அதோட கர்ம வைகுண்யம் எப்படி பண்றதுன்னு தெரியாத இருந்துருக்கிறது, சாதன வைகுண்யம் அதுக்கு ஏற்ற வஸ்துக்கள் எல்லாம் சரியா இல்லாத இருந்துனாக்கா அது சரியா இருக்காது, அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஆகையால இதனால வந்து காரியோத்பத்தின்றது ஏற்படாதுன்றது இது நியாயம், இது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்றது. அந்த மாதிரி ஒருத்தன் யாகம் பண்ணி அவனுக்கு பலனாக இருந்திருக்கிற ஐகிக பலன் கிடைக்கலன்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் கர்த்த வைகுண்யமோ கர்ம வைகுண்யமோ இல்ல சாதன வைகுண்யமோ தானே தவிர இந்த யாகம் வந்து பலன் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இல்லாததுன்றது கிடையாது. இதுதான் உண்மையான நிலைப்பாடு. ஆனா எத்தனை பேர் இதை தெரிஞ்சுக்கிறா, ஜனங்கள் எல்லாம் மோகன பண்றான், மோகிப்பிக்க பண்றான் இந்த ஜெய்னால்லாம். ஆகையால யாகம்லாம் என்னத்துக்கு பண்றது, பசுவதையெல்லாம் பண்ணவே கூடாது, நாம பாரு என்ன மாதிரி அகிம்சையோடு நம்ம இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வேதத்தையும் வேதத்துல சொல்லியிருக்கிற செயல்களையும் இவ தூஷணம் பண்றதுனால இவளுக்கு அந்த தேவதைகளுக்கு எல்லாம் கோபம் வந்துடுதான். கோபம் வந்து ஒரு தண்டனை கொடுக்கற, என்ன தண்டனை கொடுக்கறான்றத பாக்கணும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தண்டனை. அந்த சில சமயங்கள்ல சில தண்டனை எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா அந்த தண்டனையை நம்ம கையாலேயே நம்ம பண்ணும்படியாக இருந்துட்டு இருக்கிறதா, அந்த தண்டனை தான் இவாளுக்கு கொடுக்கிறாராம். தத்தோ நூனம் ஸ்திரசிரசி ஜோல்லுஞ்சனே நைவ தண்டா, இவ ஜெயின் மாங்க்ஸ் ஜெயினாலாம் அந்த தீட்ச பெறதுன்னு சொல்லுவா, அந்த தீட்ச பெறச்சு என்ன பண்ணுவான்னா தன்னுடைய தலையில இருக்கிற முடி, நம்ம அதாவது பயிர்னு சொல்லுவோம், அத்த ஒவ்வொன்னா அவ கையால அவளு பிடுங்கி போடணும். இதுதான் வந்து அவளுக்கு ஒரு இருக்கு. அது எவ்வளவு வேதனையா இருக்கும்ன்றத யோசனை பண்ணி பாருங்க, அதுதான் பெரிய தண்டனையா. அவ எல்லாம் கும்பலா எல்லாரையும் கூப்பிடுவா, கூட்டு இவ தலைமுடிய ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா எடுத்து எடுத்து எடுத்து தன்னாலேயே பிடிச்சி இழுத்து அதை பிடிச்சி இல்லாத பண்ணி அவளே பண்ணணுமா. இதுதான் ஜெயினுடைய ஒரு இது, இதுதான் பெரிய தண்டனை. இந்த தண்டனைய ராஜா கொடுக்கறதா நாம கொடுக்கறதான்னு என்னத்துக்கு விசாரப்படுறீங்கோ, தேவதைகளே கொடுத்துட்டா அவ வேத பாக்கியால இருந்து வேதத்தை தூஷணம் பண்றதுக்கு இந்த பெரிய தண்டனையை கொடுத்தாச்சு, மீதி ராஜாவோ அல்லது ஆச்சாரியனோ என்ன பண்ணுமோ அவ பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சேகந்து பகவதி மகாராஜேச்ச ஆயத்ததே. அப்போ ராஜா சொன்ன சேனாபதியை பார்த்து ஆஷ்கஷ்டம் தேஷாம் ஆலோகனம், ஐயோ இவாளை பாக்கிறதே பிடிக்கல எனக்கு, அனுப்பிச்சிரு போயிடு, வாழ அனுப்பிச்சிரு அப்படின்னா உச்சாரியம்தான் நேத்தே திருஷ்டி கோச்சராத்து, என் கண்ணுக்கு புலப்படாத மாதிரி அவள்லாம் போயிட்டோம், இங்கேருந்து போயிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே ஜெயினாள் பார்த்தாக்க அது கோரமா தானே இருப்பா, திகம்பராளா இருந்தாள்னாக்கா யார் பார்ப்பா, எல்லாருக்கும் லஜ்ஜையா இருந்துருக்கும், யாருக்கும் பாக்கிறதுக்கு அருவறுப்பா தான் இருந்துருக்கும். ஆகையால அதோட இல்ல இங்க சுவாமியினுடைய வாதத்தை பார்த்த உடனே நாமெல்லாம் எந்த மூலைக்குன்னு அவளே தீர்மானம் பண்ணிட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு உச்சாரியம் தான் மேட்டே திருஷ்டி கோச்சராத்துன்னா அதுக்கு சேனாபதி சொல்ற தேவா பவத் பிரதாப பிரதாப தபன பிரதீகத திருஷ்டய திவாபீத இவ அரியானதிஷ்டிதேஷு கிரிகரேஷு நிபுத்தம் நிலையந்தே அப்படின்னா, இது நீங்க சொல்லவே வேண்டாம், உங்களுடைய பிரதாபத்தினால தகிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்க, உங்களுடைய தேஜஸினால தகிக்கப்பட்டவர்களாக இருந்துட்டு இவள பயந்து போயிட்டார், பயந்து போய் கோட்டா நாட்டம் கோட்டான் ஆந்த இதெல்லாம் சமானமான சப்தங்கள், இது ஆந்த மாதிரிதான், ஆந்தையும் கோட்டானும் ஒரே இதுதான் நினைக்கிறேன். இது என்ன பண்ணும்னா பகல்லாம் இருக்காது, சூரியனுடைய பிரகாசத்தை பார்த்து அது பயந்துட்டு எங்கேனமான ஒதுங்கிக்கும், சூரியன் போன பிற்பாடு ராத்திரி ஆச்சுன்னா கோட்டான் சந்திக்கும். அந்த மாதிரி இவெல்லாம் என்ன பண்றா, உங்களுடைய தேஜஸ பார்த்து பயந்துட்டு எங்கோ மலையில இருக்கிற குகைகள்ல போய் ஒயிஞ்சிட்டு இருக்கா. இந்த ஜெயின மத துறவிகள்லாம் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல மலையில குகைகள்ல இருப்பா, தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல எத்தனையோ தேசங்கள்லாம் குகைகள்ல இருப்பான்றது இருக்கு. அந்த குகைகள்லாம் சித்திரங்கள்லாம் நாம இப்ப கூட பாக்கலாம், ஜெயின மத துறவிகள் இருந்த இடம் நெட்டு. ராஜா என்னத்துக்கு சொல்றது, அவளே ஓடி போயாச்சு, நாம ஒண்ணும் விசாரப்பட வேணாம் அப்படின்னா. அப்போ பார்த்தா இன்னும் யாரோ சில பேர் இருக்க மாதிரி இருக்க, யாரு இப்ப பாப்போம் அப்படின்னா, கேபுனரேத்தையே கபணகாதிபதி அநைகமிக்க லிங்கதாரிணா கிமபி உக்ரம் ரதமாஸ்தாய தாபச விடம்பினா த்ரயந்தம் உபருந்ததே அப்படின்னா, யாரோ பார்த்தா இங்க பார்த்தா தாபசம் அதாவது பெரிய தபஸ்வி மாதிரி வேஷம் போட்டு, அதே சமயத்துல இவ எப்படி இருக்கான்னா ஜெயினர்கள் போல இருந்துட்டு இருக்கா, வந்து இந்த வேஷம் போட்டு இருக்கிறத பார்த்தாக்க யாருன்னு தெரியலையே, யார் பா இவாள்லாம், இன்னும் யார் நிக்கிறா இவா அப்படின்னு கேக்குறா ராஜா கேக்குறாரு. ஐயோ அதுவா, அப்போ ஆச்சாரிய சொல்ற பிரமத கணானு காரணா கேச்சன துராச்சாரா, பிரமத கணம்னு சொல்லக்கூடிய சைவ கணத்தை பின்பற்றுகின்ற சில துராச்சாரம், அதாவது நேர அதாவது நல்வழி இல்லாமல் கெட்ட வழியில போறவா இவாள்லாம் அவா வந்திருக்கா அப்படின்னா, ஏதேச்ச நைமிக நைகமிக தர்ம தர்ம கலமோ கலமோபர்தினா உபமார்தினா கடங்கரியா இவ துரீகரணியாக, இவாள்லாம் எப்படி தெரியுமில்லையோ ஒரு நல்ல உயர்ந்த பயிர், சம்பா பயிர்னு சொல்லுவார், அரிசியில உயர்ந்த சன்ன ரகமான அரிசி, அந்த சன்ன ரகமான அரிசிய விளைவிக்கக்கூடிய நிலத்துல களைகள் இருந்ததுன்னாக்கா அந்த கடைசியில எப்படி அந்த பயிர் வராத போயிடும், ஆகையில களையெல்லாம் பிடிஞ்சு எறியணுமில்லையோ, அந்த மாதிரி இவ்வாளும் நிரசனம் பண்ண வேண்டியவா, இவா யாரு அப்படின்னா பாசுபத்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அவ நாலு பத்து அதாவது காப்பாளிக்காள் பாசுபத்தாள் அப்படின்னுலாம் சைவ மதத்தை பின்பற்றுபவர்கள் சில பேர் இருக்கா, அவள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா உடம்பு மொத்தம் பஸ்ம தாரணம் பண்றது, மொட்டை அடிச்சுக்கிறது, இல்ல தாடி வளர்க்கறது, சுடுகாட்டுல போய் ஹோமம் பண்றது, சுடுகாட்டுல இருக்கிறது, அங்க போய் தபஸ் பண்றேன்னு பண்றது, சிவபெருமான அந்த கையில உடுக்கையும் இதையும் வச்சுட்டு சிவபெருமானுக்கு அது ஒரு இதுவான ஒரு ரொம்ப மோசமான ஒரு சப்தங்கள் அது இதெல்லாம் சொல்லி அவளை போக்கரம் பண்றது, கையில சூழல்லாம் கையில வச்சுக்கிறது, ஒண்ணுமே இல்லாத திகம்பரனா தெரியறது, இப்படி எல்லாரையும் ஜனங்கள் எல்லாம் ஏமாத்தார். பாக்கிறதுக்கு ரொம்ப தபஸ்வி மாதிரி இருந்துருக்கு. இப்ப கூட பாத்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாகாஸ்ன்னு சொல்லுவா, இவெல்லாம் வந்து இவ நல்ல சுமத்தத்துல இருக்கிற நல்ல இதையே இந்த தீட்சை பெற்றுக்கிறது. தீட்சை பெற்றுட்டாள்னாக்கா அவ பிராமணனோ சூத்திரனோ யாரும் கிடையாது, அந்த ஜாதி எல்லாம் போயிடுறது. இவாளுக்குன்னு சைவன் சிவபெருமானுக்கு அடிமைன்றது ஒண்ணு மாத்திரம்தான் இருந்துருக்குன்னு சொல்றது. இப்படி எல்லாம் ஏகமா ஜனங்களை ஏமாத்துட்டு பெரு தபஸ்வி மாதிரி இருந்துட்டு எத்தையுமே விரும்பாத மாதிரி போயிட்டு இருக்கிறது. துராச்சாரங்கள்லாம் பண்ணுவா, இவ எத்தவானா கல்லு குடிப்பா, அவளுடைய மதத்திலேயே கல்லு குடிக்கிறது, மாம்சம் பற்றணும், இதெல்லாம் சொல்லிருக்க அவளுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இருக்க, இது அவளுடைய பாசுபத்தாள சேர்ந்தவாள்ல ஒரு சில பேர் பாக்கிறதுக்கு அவள் எல்லாம் தபஸ்வி எல்லாத்தையும் விரக்தியை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு துணி கூட ஒத்திக்காத இவ போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜனங்கள்லாம் பிரமிக்கிறது இப்படி பண்றவா இவ. இவ எப்ப வேதத்துக்கு புறம்பான செயல்களை செய்யறவாளா இருந்திருக்காளோ இவ எல்லாரும் நிரசனம் பண்ணணும் அப்படின்னு சிஷ்யன் சொல்ற. நாம என்ன நிரசனம் பண்றதுக்கு இருக்கு, அவளே போயிடுவா அப்படின்னு. கபில கணாத புத்த கச்சலுஞ்சன தந்திர கதா கல கல கோ விதேஷு கதகேஷு கலன்மதிஷு முனிவர சா பராத ஜன மோகன கௌதுகினா பசுபதினா யதுக்தம் அபயந்த்யத நாம இத்தனை நாள் இவ்வளவு நாளியா கபிலர் கணாதர் புத்த ஜெயினர் இவ்வாளுடைய மதங்களையே நம்மளுடைய கோலாகலத்தினால இவ்வாள் எல்லாமே ஒண்ணும் இல்லாதபடி அவள்லாம் தோத்து போயிட்டா. நம்ம மதத்தை ஏத்துட்டு நம்ம எதிர அவ மதங்கள்லாம் நிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு போயாச்சு. அப்படி இருக்குச்சு இவ கௌதமரிடத்துல கௌதம மகர்ஷியரிடத்துல அபச்சாரப்பட்ட சிவனாலே போதிக்கப்பட்ட மதம், அந்த மதத்தை சார்ந்தவா எங்கேந்து இருக்க போறா அகல விசாரமே படவானாந்த. இந்த பாசுபத மதம்ன்றது பெருமாளே சிவனை பார்த்து சொல்றாரு ஒரு சமயம், தொம்பிருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரையா அப்படின்னு அந்த சிவபெருமான பார்த்து மோகசாஸ்திரங்களை பண்ணுன்னு சொல்லி சொன்ன. அது பிரகாரம் மோகசாஸ்திரம் பண்றதுக்கு ஒரு வியாஜத்தை பார்த்திருந்த கௌதம மகர்ஷியனுடைய சாபத்தினால இப்படிப்பட்ட மதத்தை அவர் பிரவர்த்தனம் பண்ணார் சிவபெருமான். அதை போய் பிரவர்த்தனம் பண்ணவா, அந்த அதை ஃபாலோ பண்றவா, அதை பின்தொடர்றவா எங்க இருக்க போற, ஆகையால விசாரமே படவான்டா அப்படின்னு சொல்லி சொல்றாளா. ஆகையால இவ லோகத்திலயும் இருக்கிற ஜெயினாள் மாதிரி வஞ்சிக்கிறதுக்கு இவ துஷ்ட சித்தாந்தத்தை பரவ செய்யறதுக்கோசரம் பாடுபடுறா. ஆகையால அவளுடைய இப்போ தேவ அமி புனகா ஆரிய வச்சன சமாக அசகமானாக திகம்பராதிபத்து கேனாபி விப்ரலம்போபாயேன சுசித்தாந்த ஸ்ரத்தா சம்வர்தனாய பிரயத்தந்தே அத்ர தாவதி இவாம் பிரத்யாயனாம் ஆச்சரந்தி எத் அகாண்ட ஏவ வருஷா சமயம் ஆதர்சயந்தி சொல்ற. இப்ப ஜெயினாள்ல நாம் சொன்னோம் இல்லையோ ஆதித்ய ஸ்தம்பனம் பண்றது, அப்புறமா பதுமைகளை பேச வைக்கிறது எல்லாம் பண்ண மாதிரி இந்த காபாலிகாள்லாம் என்ன பண்ற அப்படின்னா, இப்ப பாத்துட்டே இரு, திடீர்னு மழையை வைக்கிறேன் பாரு, நல்ல வெயில் வெயிச்சு அதாவது காய்ச்சே கூட மழை பெய்ய வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு மழை பெய்ய வைப்பான். இதெல்லாம் பார்த்த உடனே அவ மத்தத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும்படியாக ஆயிடும். இப்படி பண்றவாளெல்லாம் நம் நின்ன நம்ம முன்ன இவாளெல்லாம் இல்லாதபடி பண்ணணும்னு சொன்னார். இவ சொல்லிட்டே இருக்கே திரைமறைவுல எல்லாரும் ஓடுங்கோ ஓடுங்கோ ஓடுங்கோன்னு கேக்குறதான். அந்த ஓடுங்கோ ஓடுங்கோன்னு கேக்கச்சு என்ன கேக்குறதுன்றது இருக்க, என்னத்தான ஓடணும் அப்படின்றது ராஜா கேக்குற. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல, இவெல்லாம் மழை வரும்படியாக பண்ணிருக்க, அதனால மேகம் சூழ்ந்து இருந்துருக்கு, அதுதான் இப்ப காரணம்னு சொல்லி சொல்ற. ஆகையால இவாளுடைய மதமும் நிக்காதுன்றத அடுத்த இதுல முடிச்சுட்டு, அது மாத்திரம் இல்ல, அதாவது இவ மதமும் கொஞ்ச நாள் இந்த மேகமும் கொஞ்ச நாள் இருந்துட்டே இருக்கும், திடீர்னு போயிடும். இந்த மேகம் கணக்கு பர்மனண்டா இருந்ததுன்னா இவ மதம் நிக்க இருக்க போறது இல்ல, அதாவது இவ மதம் ஏற்புடையதாக இருக்கும், அது இல்ல, ஒரு க்ஷணம் இருந்துட்டு உடனே போயிடும், அதே மாதிரி போயிட போறது. அகையில இவ மத்தமும் ஏற்புடையது இல்லைன்னு சுவாமி ஸ்தாபனம் பண்ற. அதுக்கப்புறமா ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தை எல்லாரும் ஏத்துக்கணும்னு சொல்லி பெருமாளே சொன்னது இருக்க அதை ஸ்தாபனம் பண்ற, எப்படி ஸ்தாபனம் பண்றன்ற விஷயத்த அடுத்த வாரத்துல பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.